மரபெனில் இது வைகாசி மாதம் இழியோரம் மழையேன் வந்தது புரியாதோ இளம் பூவே உன்மோகம் நெருப்பாக கண்ணில் நீர் வந்தது பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றது காதல் ரோஜா பாதை மாறாது நெஞ்சம் தாங்க இளவேனில் இருவை ராசி மாதம் இழியோரம் மழை ஏன் வந்தது இளவே